ஏ குட்டி ராஜா வீட்டு பெண்ணானாலும் நானும் இருக்கணும் ராஜா வீட்டு பெண்ணானாலும் நானும் இருக்கணும் அவ ராஜாங்கத்தை நடத்தினாலும் நியாயம் இருக்கணும் அவ ராஜாங்கத்தை நடத்தினாலும் நியாயம் இருக்கணும் ராஜா வீட்டு புள்ளனாலும் பதங்கி போகணும் ராஜா வீட்டு புள்ளனாலும் பதங்கி போகணும் அவன் ராஜாங்கத்தை நடத்தினாலும் வளைந்து கொடுக்கணும் அவன் ராஜாங்கத்தை நடத்தினாலும் வளைந்து கொடுக்கணும் கண்ணில்லாத மனிதருக்கு பார்வையாகணும் வாய் ஊமையான பேர்களுக்கு வார்த்தையாகணும் கண்ணீர் தான் நல்லதையே காலொடிந்து போனவர்க்கு கை கொடுக்கணும் காலொடிந்து போனவர்க்கு கை கொடுக்கணும் பெண்ணின் கருணை நெஞ்சம் தாய் குலத்தின் பேரெடுக்கணும் பெண்ணின் கருணை நெஞ்சம் தாய் குலத்தின் பேரெடுக்கணும் விட்டு பள்ளனால பதங்கி போகணும் நல்லதை நான் சொல்லித் தந்தா கேட்டுக்கொள்ளணும் நல்லதை நான் சொல்லித் தந்தா கேட்டுக்கொள்ளணும் இல்லை வாய் தொடுத்த நீ இருந்தா வாங்கிக் கொள்ளணும் நிலவை கொண்டு முகம் படைத்த தனியாக நிலவை கொண்டு முகம் படைத்த தனியாக அதில் நெருப்பை கொண்டு விழி அமைத்தான் தவறுதலாக தவறுதலாக